ராமானுஜதஜா பாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் ஸ்ரீரன்றதோப்பல் திருவேங்கடமுடையான் பாரொன்றொச்சொன்ன பழமொழி பழமொழியுள் ஓருன்றுதானே அமஜாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு சீராறு தூப்புல் பிள்ளையந்தாதி என்ன செழுந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ்மொழிந்தான் ஏறார் மறைப்பொருள் எல்லாமெடுத்து இவ்வுலகுயவே சீராகிய வரதாரியன் பாதம் துணனமக்கே. பிள்ளையந்தாதியிலே 12வது பாசனம். பொருளானதொன்றுமென்னில் பொருந்தாததுவன்றியந்தோ மருளே மிகுத்து மறையவர் நல் வழிமாற்றி நின்றேன் தெருளாறு மறைமுடி தேசிகனே எங்கள் தோப்புல் தேவே அருளாயினி எனக்கு உன்னருளே அன்றி யாரில்லையே. கீழ்பாசரத்துல தூப்புல் அற்புதனே அருளாய் அடியேனுக்கு அரும்பொருளே அப்படின்றதாக மோட்சத்தை பிரசன்னதான் அனுகிரகிக்கணும்னு சொன்னார். அது கருத்து இந்த பாசனம். இதுல பொருளானது ஒன்றும் எண்ணில் பொருந்தாது அப்படின்றார். பொருள்னா அர்த்தம், புருஷர்களாலே விரும்பப்படுவது புருஷார்த்தம், அது நாலுன்னு வகைப்படுத்திருக்க தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்பதாக. இதுல பொருளானது ஒன்றும் எண்ணில் பொருந்தாது, அதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லை, தகுதியற்றவன். அந்தோ மருளே மிகுத்து மறையவர் நல்வழி மாற்ற நின்றேன் அப்படின்ற நான் வந்து அஞ்ஞானம் அதிகமாகி வேதியர்களின் நல்ல அனுஷ்டான நெறிகளை அழிச்சு நிற்கிறார். தெருளார் மறைமொழி தேசிகனே எங்கள் தொகுப்புள் தேவே அருளாய், ஞானம் நிறைந்த வேதாந்த தேசிகனே எங்கள் தொகுப்புள் தெய்வமே அருளாய் இனியனுக்கு உன் அருளே அன்றி யாரில்லையே, உமது அருள் ஒன்றை தவிர எனக்கு வேறு உபாயம் எதுவும் இல்லை அப்படின்றதாக இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்கிறார். பொருளானதொன்றும் என்னில் பொருந்தாது, என்னிடத்தில் புருஷார்த்தமாக இருக்கிறது எதுவுமே சேராது அப்படி இருக்கச்ச நான் ஆசைப்படுறது பெரும் பேரு, சாதாரண பேரே எதுவும் கிடைக்காத இருக்க தகுதி, அப்படிப்பட்ட தகுதியற்றவன் அப்படி இருக்கும் பெரும் பேரை விரும்பி இருக்கேன். அதுவன்றி அந்த பொருள புருஷார்த்தம் எதுவும் என்னிடத்தில் பொருந்தாதது, அது தகுதியற்றவனாக இருந்தேன். அது மட்டும் இல்லை, மறையவர் நல்வழி மாற்று நின்றேன். என்ன புருஷார்த்தம் கிடைக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு அனுஷ்டானம் வேணும். அனுஷ்டானம் வேணும்னா ஞானம் வேணும், ஞானம் இருந்துதான் அனுஷ்டானம் பண்ண முடியும், ஞானமும் அனுஷ்டானமும் வேணும். நானும் மறையவர் நல்வழி மாற்று நின்றேன், மறையவர் மறைனா வேதம், மறையவர்னா வேதம் வல்லவர்கள், அவர்களுடைய நல்வழி இருக்க நல்ல அனுஷ்டானம் அந்த நெறிகளை பொழிச்சுட்டு இருக்கேன், அதனால அனுஷ்டிக்கிறதே இல்லை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, மருளேகை மிகுத்து அஜ்ஞானம் எனக்கு அதிகமானது, மருள்னா அஜ்ஞானம், அதனால அஜ்ஞானம் அதிகமான படியினாலே நல்ல அனுஷ்டானத்தெல்லாம் எதையுமே அனுஷ்டிக்காமல் அதுக்கு அழித்து கொண்டு நிற்கிறேன். அப்படி இருக்கிற எனக்கு பெரும் பேரு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, தேவரீருடைய அனுகிரகம் மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே வழி அப்படின்றதாவது சாய்க்கிறார். தெருளார் மறைகி முடி தேசிகனே, தெருளார் நான் மருளை மிகுத்தவன், தேவரீர் தெருள் நிரம்பியவர், தெருள் ஆர். எப்படியானா பெரும் பள்ளம்னாக்க மேடு ரொம்ப உசரமா இருக்கும், எவ்வளவுக்கு எவ்வளவு பள்ளம் ஆழமா போறதோ மேடு ஒசந்துதான் இருக்கும். அதே மாதிரி நான் எனக்கு நான் எப்படி மருளை மிகுத்திருக்கணும், அதுக்கு எதிராக தேவரீர் தெருள் நிரம்பியவராக இருக்கிறீர் அப்படின்னு சொல்றார். கீழ்பாகரத்தில் அற்புதனே அருளாய் அடியேனுக்கு அரும்பொருளேன்னு, அந்த அரும்பொருளை அருள்வதற்கு வேற யாரையாவது ஆசிரிக்க கூடாதா அப்படின்னு கேள்வி வர, இந்த பாசுரத்தில் தெருளார் மறையும் முடி தேசிகனே, எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னா அதுக்கு தகுந்ததான ஞானம் நிரம்பியவராக தேவரில் ஒருத்தர் தான் இருக்கிய. ஏன்னா அது விதி கட்டான பொருள் விதித்தனா இருக்கனே, அதை இட்டு எங்கிட்ட இருக்கிற மருளாகர பள்ளத்தை தூற்ற நிரப்பணும்னா அதுக்கு அவ்வளவு ஞானம் வேணும்னா அது தேவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஞானம் இல்லாத ஒத்தன் ஆசிரியிச்சா அவன் மோட்சத்தை அடைய மாட்டான்னு பிரமாணங்கள் சொல்றது. உடைஞ்சு போன படகை ஆசிரியிருக்கிறவன் எப்படியான அக்கறைய அடைய மாட்டானோ, அதே மாதிரி ல்லாத குருவை அடைந்தவன் எப்படி மோட்சத்தை அடைவான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி என்னுடைய மருளாகிற பள்ளத்தை இட்டு நிரப்பணும்னா அதற்கு தேவரீருடைய நிரம்பிய ஞானம் ஒன்றுதான் அதை செய்ய முடியும். ஆகையினால தேவரீரை விட்டு மோட்சத்துக்காகவும் வேற யாரையும் ஆசிரியிக்க முடியாது அப்படின்றத இந்த பதத்தினால தெரிவிக்கிறார். தெருளார் மறைமுடி தேசிகனே, மறைமுடி மறைனா வேதம், மறைமுடினா வேதாந்தம், மறைமுடி தேசிகன்னா வேதாந்த ஆச்சாரியரே அப்படின்ற, இந்த வேதாந்தாச்சாரியர் அப்படின்ற பதமே ரங்கநாதன் ஸ்ரீ தேசிகனுக்கு சமர்ப்பித்த விருதம். இதனாலே மறைமுடி தேசிகன் அப்படின்றபடியினாலேயே இவர் சாட்சாத் சர்வேஸ்வரன் அப்படின்றத தெரிவிக்கிறார். இது அந்த விருத்தாந்தத்தாலே தெரிஞ்சுக்கலாம். இவருக்கு எப்படி இந்த வேதாந்தாச்சாரியன் விருதம் வந்தது அப்படின்னு விருத்தாந்தத்தை பார்த்தா அது புரியும். சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்தில் எழுந்தொழியிருக்கிறார். அப்போ சில அத்வைதிகள்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து எங்களோட வாதம் செய்யணும் அப்படின்றதாக நிர்பந்தம் பண்ணான். அப்போ ஸ்ரீரங்கத்தில் சிவபிரகாசகாச்சாரியர், பெரியவாச்சான் பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை, வெள்ளலோகாச்சாரியர் முதலான பெரியவர்கள்லாம் எழுந்தொழியிருந்தார். ஆனால் இவா எல்லாரும் சுவாமி தேசிகனுடைய அவதார வைலட்சண்யத்தை தெரிந்தவா. சுதப்பிரகாசகாச்சாரியர் ரொம்ப விருத்த திசையில எழுந்தொழியிருந்தார். இப்போ இவெல்லாம் தாங்கள் வாதத்துக்கு நேர போகாமல் சுவாமி தேசிகன் தான் எழுந்தொழி இருந்து இவாளை ஜெயிக்கணும் அப்படின்னு ஜெயிக்க முடியும்னு திருவுளம் பற்றி ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதஸ்ய விஸ்வக்சேனஸ்ய சாஸனம் தத்பக்த பக்த பக்தானாம் சிரோபூஷணதாங்கதம் அப்படின்றதாக ஒரு திருமுகப்பட்டயத்தை அனுப்பிச்சு வச்சா சுவாமி தேசிகனுக்கு. அந்த போதையை கட்டாட்சி செய்ய சுவாமி தேசிகன் உடனே காஞ்சியிலிருந்து புறப்பட்டு சிறுங்கம் இழந்துருதுங்க. சிவபிரகாஷ் காச்சாரியர் எல்லாம் காவேரி தீரத்துல வந்து ஒன்று அழைச்சிட்டு அஷின் போறா. சிவபிரகாஷ் காச்சாரியர் சாதித்துல எனக்கு ரொம்ப வயசாயிடுத்து, வாதம் செய்ய முடியல என்னால் அவ்வளவுல, எப்படியானா சிவாஷிகாரர் காஞ்சிபுரத்திலேந்து ஸ்ரீரங்கம் எழுந்தருளியிருந்து சித்தாந்த ஸ்தாபனம் செஞ்சாரோ அதே மாதிரி தேவரீரும் காஞ்சிபுரத்திலேருந்தே இங்கு எழுந்தருளி இருக்கு, அதே மாதிரி சித்தாந்த ஸ்தாபனம் செய்ய வேணும் அப்படின்றதாக நினைவிச்ச சுவாமி தேசிகனும் பெரிய விதமான மங்களாசாசனம் பண்ணி பகவத்தான சோபானம் என்ற கிரந்தத்தை அருள் செய்துட்டு பல்லாயிரக்கணக்கான ஸ்ரீவிஷ்ணுமார் புடைகூட ஆஸ்தான மண்டபத்துக்கு வாதத்துக்கு எழுந்து சொன்னீங்க. அப்போ தேசிகனை பார்த்த ஆகாரோ ஹரஸ்வா கீர்த்திஸ்த மகதி அப்படின்னு சொன்னான். அதே ஆதாரமாக வச்சிருந்து ஆகாரம் ஹரஸ்வம் இல்லை தீர்க்கந்தான்றதாக வாதம் நடந்தது. 7 நாட்கள் வாதம் நடந்தது. அந்த வாதம் தான், அந்த வாதத்தை பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அப்படியே பட்டாவில் பண்ணிட்டு வந்தார். அதுதான் சதூஷணி அப்படின்றதாக இதுவா. அதுல அந்த வாதத்துல அவன் தோத்து போனான். அதுக்கப்புறம் அவளை திருத்தி பணி கொண்டு அவளுக்கு சமாசிரியநாதிகளை செய்து வைத்து வடதேசத்தில் அவளை ஸ்ரீவிஷ்ணுவ சம்பிரதாயத்தை பிரவசனம் பண்ண முடியாது அனுப்பிச்சு வச்சார். அந்த சமயத்தில் இந்த சதூஷணின்ற கிரந்தத்தை இப்படியே பட்டோலப்படுத்தி இந்த பிரதிவாதிகளை நிரசனம் பண்ண வாத தோரணைகளை அப்படியே சங்கிரகிச்சது தான் அந்த சதூஷணின்ற கிரந்தம். அது அங்க அவதாரம் ஆச்சு. அதனால ரங்கநாதன் திருவுள்ளம் வந்தார். தன்னால பிரவர்த்திக்கப்பட்டது இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம், அதை ஸ்தாபனம் பண்ணவர் சுவாமி தேசிகன். இது தன்னை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது, சாட்சாத் தானாவே பண்ண வேண்டிய காரியம் இது. பெருமாள் ஏற்கனவே அவருக்கு வேதாச்சாரியர்னு பிரசித்தம் உண்டு. யோ பிரம்மாணம் விதாதி பூர்வம் யோ வை வேதாம்ஷ பிரஹிணோதி தஸ்மை என்பதாக வேதத்தை பிரம்மா உபதேசம் பண்ணி வேதாச்சாரியராக இருந்தார்னு பிரசித்தி உண்டு. ஆனா வேதாந்த அர்த்தத்தை விளக்கி வேதாந்த ஆச்சாரியர் அப்படின்ற பெருமை பிரகாசமாக இல்லை. அவர் வழியா தான் வந்திருக்கு நம்ம பரம்பரையில, பிராட்டி விஸ்வக்சேரர் நம்மாழ்வார் மூலமாக. இருந்தாலும் அந்த வேதாந்தாச்சாரியன்ற பெருமை பெருமானுக்கு மற்ற அவதார திசையில பிரகாசமாக ஆகலை. இந்த அளவுக்கு எப்படியானா ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற எம்பெருமானுக்கு தௌசீல்யம் இருந்தாலும் அதுக்கு பிரகாசம் இல்லையோ. தௌசீல்யம்ன்றது என்னது? உயர்ந்தவன் தாழ்ந்தவனோடு கலந்து பரிமாறுதல். ஸ்ரீவைகுண்டத்தில் தாழ்ந்தவாளே கிடையாது, அப்போ அங்க அதுக்கு பிரசக்தியே இல்லை. ஆனா பெருமாளுக்கு அந்த இது உண்டு, தௌசீல்யம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது, தௌசீல்யம் உண்டு. ஆனா அது அங்க பிரகாசிக்கல. அதே மாதிரி வேதாந்தாச்சாரிய தத்துவம் அப்படின்றது எம்பெருமானுக்கு மட்டுமே தான் உண்டு. ஆனா மத்த எந்த திசையிலையும் எந்த அவதாரத்திலையும் அது பெருமாளுக்கு பிரகாசத்தை ஏற்படுத்தல. இப்போ அதே எம்பெருமான் பின்னும் வென்று புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்த பின் இந்த அவதாரத்துல இந்த வேதாந்தத்தினுடைய வேதாந்தத்துக்கு அபார்த்தங்களை சொன்ன அத்வைத்திகளை நிரசனம் பண்ணி வேதாந்தத்துக்கு சரியான அர்த்தத்தை உபபாதனம் பண்ணி கிரந்தமுகமாக ஸ்தாபிச்சபடியினாலே இந்த வேதாந்தாச்சாரியர் அப்படின்ற பெருமை எம்பெருமானுடைய இந்த ஸ்ரீ தேசிகாவதாரத்துலதான் அது வெளிப்பட்டது நன்றாக. ஆகையினாலே ரங்கநாதன் பார்த்த இதுவரைக்கும் நாம வெறும அந்த விருதை சுமந்துருந்தோம், அது நமக்கு இனிமே தகாது. அர்ச்சாவதாரத்தில் இருக்கிற நமக்கு அர்ச்சாவதாரம் மட்டும் இல்லை, மற்ற எந்த திசையிலும் இருக்கிற நமக்கு தகாது. இந்த விபவாவதாரத்தில் இப்போ எழுந்தருளி இருக்கிற நமது இன்னொரு ரூபமான தேசிக ரூபத்துக்கு தான் இது தகும் அப்படின்றத திருவுள்ளம் பத்தி, இந்த விருத தேசிகனுக்கு நாம் சமர்ப்பித்தால் சாட்சாத் எம்பெருமானே தேசிகன் அப்படின்றத உலகத்தவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்படி அறிந்து அவர்கள் உஜ்ஜீவிக்கணும் அப்படின்ற திருவுள்ளத்தினாலே ஸ்ரீ ரங்கநாதன் வேதாந்தாச்சாரியர் அப்படின்ற விருத சுவாமி தேசிகனுக்கு சமர்ப்பித்தார். இதே சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். ஸ்வகமிதி ஹரிதத்தம் யாமுனஸ்தோத்ர வ்ருத்யா வ்யவ்ருணுத நிகமாந்த ஆச்சாரிய கம்பேங்கடேஷ. இந்த வாக்கியத்துக்கு ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லலாம். ஸ்வகம் இதி ஹரிதத்தம் வேதாந்தாச்சாரியகம், தன்னுடையது என்ற வேதாந்தாச்சாரியர் என்ற இதை எம்பெருமானால் கொடுக்கப்பட்டதை யாமுன ஸ்தோத்திர விருத்தியா அந்த ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணினபடினாலே அந்த நிகமாந்தாச்சாரியத்தை வியவ்ருணுத வெங்கடேசன் இதை விவரித்தார் அப்படின்றதாக. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஹரிதத்தம் நிகமாந்தாச்சாரியகம் யாமுன ஸ்தோத்திர விருத்தியா ஸ்வகம் இது வியவருணத. இந்த சதுஸ்லோகி பாஷ்யத்தை பண்ணபடியினாலே, இந்த ஸ்தோத்ர பாஷ்யத்தை பண்ணபடியினாலே எம்பெருமானாலே அருளப்பட்டதான நிகமாந்தாச்சாரியகம் என்பதை ஸ்வகம் இது வியவருணத, தன்னுடையதுதான் அது, எம்பெருமானுக்கு கிடையாது. அந்த மற்ற திசையில் இருக்கிற எம்பெருமானுக்கு இல்லை, தனக்கு மட்டும்தான் என்பதாக என்பதாகவும் இதனால் அர்த்தம் கிடைக்கிறது அப்படின்றதாக பெரியவா சாதிப்பார். அப்படி வேதாந்தாச்சாரியர் அப்படின்னு சொன்னாலே சாட்சாத் சர்வேஸ்வரன் அப்படின்றது தள்ள தெளிவாக கிடைக்கிறது. அதுதான் திருளார் மறைமுடி தேசிகனே எங்கள் தூப்புல் தேவே, தூப்புல் தெய்வம் தேவரே. தூப்புல் தெய்வம்னா தூப்புல் நாக்க விஸ்வாமித்ர குலோத்பூதம்ன்றத தூப்புல் குலம் அப்படின்னு சொல்றான். விஸ்வாமித்ரத்துக்கு தூயதான புல் தூப்புல்னு சொல்றது உண்டு. அதனால விஸ்வாமித்ர குலத்துல அவதரிச்சவரான இவரை தூப்புல் குலத்தர சேவை அரசு சொல்ற. அப்போ அந்த தூப்புல் குலத்தில் அவதரித்த தெய்வமே எங்கள் தூப்புல் தேவே, எங்கள் தேவு எங்கள் தெய்வம் என்ன எங்க தேசிகன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி நமக்கு எப்படி வந்திருக்குனாக்க, உந்தன்னை திரவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்பதாக நாம தேசிக பக்தாளுடைய கிரகத்துல நாம எனக்கு பிறந்தோமோ, தேசிக பக்தாளுடைய வீட்டில் பிறப்பு நமக்கு எப்பொழுது ஏற்பட்டதோ அப்போதிலிருந்தே உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியத்தை யாம் முடியோமாக ஆனோம். ஆகையினாலே எங்கள் தூப்புல் தேவே, இப்படி உனக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தம் விட்டு ஒழிக்க முடியாத சம்பந்தம். இந்த சம்பந்தம் ஏற்பட்டுடுச்சா, அதால எனக்கு என்ன தைரியம் வந்திருக்கு அப்படின்னாக்க, பொருளானது ஒன்றும் என்னில் பொருந்தாதுதான், ஆனாலும் என்ன இருக்கு அப்படின்னாக்க, அருளாக இனி எனக்கு உன் அருளே அன்றி யாரில்லையே, நீர் எனக்கு அருள வேண்டும். அந்த அருளை பெற்றுக்கிறதுக்கு நான் பிறவினாலேயே எனக்கு ஏற்பட்ட தொடர்பு உமக்கும் எனக்கும் இருக்கு, அதனால அருளை பெற நான் உரிமை உடையவன் ஆகிறேன். புன்னருளே அன்றி ஆறு இல்லையே, இதை தவிர வேறு உபாயமும் எனக்கு இல்லை. கர்மயோக ஞான யோக பக்தி யோகாதிகளோ எதுவுமே இல்லை, அது தேவையும் இல்லை. அதால உன்னுடைய அருளே போரும், அது மட்டுமே அமையும் என்பதாக இந்த பாட்டிலே மெய்நாராச்சாரியர் பிரார்த்திக்கிறார். மறுபடியும் பாசுரத்தை செய்வோம். பொருளானதொன்று மின்னில் பொருந்தாததுவன்றியந்தோ, மருளே மிகுத்து மறையவர்கள் நல் வழிமாற்றி நின்றேன். தெருளார் மறைமுடித்தேசிகனே எங்கள் தூப்புள் தேவே, அருளாயினி எனக்கு உன்னருளே அன்றி யாரில்லையே. சீரார் தூப்புள் திரு வேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். Thank you.